எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு